ശ്രീമതേ വരാഹമഹാദേശികാണമഹ ശുദ്ധന്തലക്ഷ്മണന്നയന്തദയാവളംബം തത്പാദലബ്ധനികമാന്തവിശുദ്ധബോധം ആത്രേയഗോത്ര വിമലാദ്വിജ ദേശികേന്ദ്രം ശ്രീരാജഗോപമണഖം ഗുരുമാശ്രയാമഹ വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം തത്പാദയുഗ്മസരസീരുഹഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരിപരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമച്ഛ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജമുനിമുപനം സംശയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാന് വെങ്കടനാഥാർജ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി വന്ദേ തമ്യമിനാം ധുരന്ധരമഹം ആണാന്ധകാരദ്രുഹാ പന്ഥാണം പരിപന്ഥിനാം നിജദൃശാ രന്ധാണമിന്ദാണയാ ദത്തം യേന ദയാസുധാം മുനിധിനാ പീത്വാ വിശദ്ധം ഭയഃ കാലേണ കരിഷൈലകൃഷ്ണജലദഃ കാംക്ഷാധികം വർഷതി ദേവാധിനാഥകമലാ പ്രതനേഷ പൂർവാം ദീപ്താന്തരാം വകുളഭൂഷണനാഥമുഖ്യൈ രാമാനുജ പ്രഭൃതി പരിഭൂഷിതാഗ്രാം ഗോത്രീം ജഗന്തി ഗുരുപംക്തിമഹം പ്രപദ്യേ അന്തമിലാപ്പേരൻപമരന്തവേർക്കും അടിയോമൈ അറിവുടനേ എന്നും കാത്ത് മുന്തവിണൈ നിറവഴിയിൽ ഒഴുകാതെമ്മൈ മുന്നിലയാം ദേശികൃതം മുന്നേ ചേർത്ത് മന്ദിരമും മന്ദിരത്തിൻ വഴിയും കാട്ടി വഴിപ്പെടുത്തി വാനേറ്റി അടിമികൊള്ള തന്തയണനെന്ത തനിത്തിരുമാൽ താളിൽ തലയിൽ വെത്തോം സ്വരഗോപണരുളിനാലേ. இன்றைய தினம் வைகாசி விசாகம். ஸ்ரீ நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம். நம்மாழ்வார் இன்னைக்கு திருநெல்வேலின்னு நாம் சொல்றோமே, அந்த பிரதேசத்துல ஆழ்வார் திருநகரின்றதான திவ்யதேசம். அதுக்கு திருக்குறுகூர் குருகாபுரின்னு எல்லாம் பேரு. அந்த க்ஷேத்திரத்துல காரி உடையநங்கைன்றதான தம்பதிகளுக்கு விஸ்வக்சேனருடைய அம்சமா அவதாரம் பண்ணார்னு சொல்றது. நம் சம்பிரதாயத்தில் குரு பரம்பரையில சொல்லச்சே ஆபகவத்த பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததின்னு சொல்றோம். பெருமாளிடமிருந்து பிரவர்த்திப்பிக்கிறதான நம்முடைய ஆச்சாரிய குரு பரம்பரை. அதுல முதல்ல பெருமாள், அடுத்தது தாயார். இவா ரெண்டு பேர் தான் ஜெகத் காரண தத்துவங்கள். இவாளுக்கு அவதாரம்ன்றது கிடையாது, அவளுக்கு காலத்துக்கு அப்பாற்பட்டா அனாதியா இருந்துட்டு இருக்கா. பெருமாளும் தாயாரும் அனாதின்னு சொல்றது. அதுக்கப்புறம் விஸ்வக்சேனர். விஸ்வக்சேனர் நித்தியசூரி, அவருக்கும் அவதாரம்னு கிடையாது. அதுக்கப்புறம் ஆச்சாரிய பரம்பரையில நம்மாழ்வார், விஸ்வக்சேனருடைய சிஷ்யர் நம்மாழ்வார்னு சொல்றது. அப்போ என்ன தெரியறது, நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில முதல் முதல்ல இந்த ஜகத்துல அவதாரம் பண்ணவன்றவர் நம்மாழ்வார் தான். அதுக்கு முன்னாடி இருந்தவா மூணு பேரும் நித்தியமான தத்துவங்கள், விஸ்வக்சேனரும் நித்தியசூரி. அதனால அவதாரம் பண்ண முதல் ஆச்சாரியன் நம்மாழ்வார். நமக்கெல்லாம் நம்முடன் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல உபாயத்தை காண்பிக் கொடுக்க வேணும்ன்ற ஒரு ஆசையில பெருமாள் நம்மாழ்வாரே அவதாரம் பண்ண வச்சார். முதல் முதல் அவதாரம் நம்மாழ்வார் தான். நாம் இன்னைக்கு நம்மாழ்வாருடைய எத்கிஞ்சது பிரபாவ அதிசயங்களையும் சுவாமி தேசிகன் நம்மாழ்வாரை அனுபவிச்ச பிரகாரங்களையும் பிரசங்காத அதில் வரும் சில விசாரங்களையும் சற்றே அனுபவிப்போம். நம்மாழ்வாருக்கு இந்த ஜகத்துல முன்னையும் பின்னையும் யாருக்கும் இல்லாததான ஒரு அணிதர சாதாரணமான பெருமை உண்டு. நம் சம்பிரதாயம் சத்தியமான சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றதுக்கே காரணம் இது ஆழ்வார் பிரவர்த்திச்சு வச்சதான சம்பிரதாயம்னு சொல்றதுனால தான் அப்படின்னு தான் தோன்றது. இது ஆழ்வார் தொடங்கி வச்சதான சம்பிரதாயம் அப்படின்றதுனால தான் நம் சம்பிரதாயமே சத்தியமான சம்பிரதாயம். மற்ற மதங்கள்லாம் காட்டிலும் நம் சம்பிரதாயம் உண்மைன்னு எப்படி தெரியுதுன்னா ஆழ்வார் பிரவர்த்திச்சு வச்சது அதனால தான் தெரியாது. எப்படின்னா அம்மாழ்வார் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ண உடனே சாதாரணமாக பிறந்த உடனே குழந்தைகள்லாம் அழும், பசின்னு பால் கேட்கும், தாகம் தூக்கம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆழ்வார்க்கு. பசி தாகம் தூக்கம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் அந்த சட்டம்ன்ற வாயுவை கோபிச்சுட்டாரு. சட்டம்னு ஒரு வாயு, அதுதான் பிறந்த உடனே நமக்கு இந்த ஜீவாத்மாக்களுக்கு அஞ்ஞானத்தை கொடுத்துருக்கு. அஞ்ஞானத்தை கொடுக்கறது, அந்த அஞ்ஞானத்தின் மூலமாக தான் பிரகிருதி அனுபவங்கள், பசி தாகம் தூக்கம்லாம் அதனாலதான் ஏற்படுறது. அதெல்லாம் எதுவுமே இல்லாம, பசி தாகம் தூக்கம்னு எதுவுமே தெரியாம குழந்தையில இருந்து பிறந்த முதல் நாள்ல இருந்துட்டு ஆழ்வார். பசிக்க வேண்டிய சமயத்துல பசிக்கல, தூங்க வேண்டிய சமயத்துல தூங்கவும் இல்லை, தாகம்னு கேட்கவும் இல்லை, பேச வேண்டிய வயசுல பேசவும் இல்லை. இப்படியாக ஆழ்வு ஆனா நன்னா புஷ்டியா வளர்ந்துன்னா இருந்தார். இவா காரி உடையனங்கை இவ அம்மா அப்பாக்கள் பார்த்தா என்ன இந்த குழந்தை இப்படி இருக்கே அப்படின்னு திருக்குறுகூர்ல இருக்க ஆதிநாதன் சன்னதி, ஆதிப்பிரான்னு சொல்றோம், அவர் சன்னதிக்கு ஆழ்வார எடுத்துன்னு போய் கீழே விட்டா குழந்தை அப்படியா பிரதட்சணமா தவழ்ந்து போய் அங்க இருக்கிற ஒரு புளிய மரத்து கடியில உட்காந்து அந்த குழந்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சது. பகவத் தியானம் தியானம் தியானம் பகவத் தியானம் தான், அதுக்கு மேல பகவத் தியானம் பகவத் அனுபவம், அது தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. உண்ணும் சோறு பருகினே தின்னும் விட்டலையும் எல்லாம் கண்ணன். அவர் ஒரு நாள் அன்ன ஆகாரமோ தீர்த்தபானமோ பண்ணவர் கிடையாது, எல்லாமே பெருமாள் தான் அவருக்கு. அழ்வாரே சொல்ற இன்னொரு இடத்துல, சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரான் அறியும் அப்படின்னு, என்னுடைய சிந்தையில பெருமாளை தவிர வேற சிந்தனையே எனக்கு கிடையாது, பகவத் சிந்தனை மாத்திரம்தான் எனக்கு எப்பவுமே அப்படின்னுட்டு ஆழ்வாரே சாதிக்கிறார். அப்படியாக பகவத் சிந்தனை மாத்திரமே வர்த்தகமாக வச்சுண்டு வேற எந்த ஒரு அன்னஹாரங்களும் தூக்கமும் இல்லாமல் ஆச்சாரிய நேழுந்தர், அதுவும் பிறந்த கணத்திலிருந்து அவதாரம் பண்ண கணத்திலிருந்து இப்படி இருந்தவான்றவா யாருமே கிடையாது, எந்த சம்பிரதாயத்திலையும் கிடையாது, வேதத்தை ஒத்துக்கொண்ட சம்பிரதாயங்கள்லையும் கிடையாது, வேத பாக்கிய மதங்களையும் வெளியிலையும் யாருமே கிடையாது. நம்ம ஒரு பிலாசபியில அந்த பிலாசபியை ஆரம்பிச்சு வச்சவர் இப்படி எல்லாம் இப்படியோட பெருமையோட ஒருத்தர் இருந்தார் இல்ல, அதுல நடுவுல கூட யாராவது ஒருத்தர் இப்படி இருந்தா, ஒரு ஆச்சாரியன் எங்களுக்கு இப்படி இருந்தான்னு சொல்றதுக்கு யாருக்குமே கிடையாது. நமக்கு நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மாத்திரம்தான் அந்த பெருமை. அதனால தான் ஆழ்வாரே பிரபன்ன ஜனசந்தான கூட்டஸ்தர்னு சொல்றோம். ஆழ்வார் தான் இந்த சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சு வச்சார். அந்த ஆழ்வாரம் எப்படி இருந்தாருன்னா, பிறந்த க்ஷணம் முதல்ல கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு சொல்றோம், கிருஷ்ண பக்தி தான் ஒரு தத்துவமாக வந்தா எப்படியோ அதுதான் ஆழ்வார். பிறந்த க்ஷணத்திலிருந்து பக்தி மாத்திரமே அவருக்கு ஆகாரமாகவும் எல்லா ஆனந்தத்தையும் தரக்கூடியதான வச்சிருந்தவர் ஆழ்வார். அதனால அவர் பிரவர்த்திச்சு வச்சதான சம்பிரதாயம் சத்தியமாகத்தான் இருக்கும், அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம், எல்லா மதங்கள்லயும் மோக்ஷம்னு ஒண்ணு உண்டு. அவா மதங்கள் ஒவ்வொரு மதங்கள்லயும் ஒவ்வொரு டெபினிஷன் சொல்றான், இந்த மோக்ஷம்னா என்ன, மோக்ஷத்தை எப்படி அடையணும், அப்புறம் மோக்ஷத்தை அடைஞ்சு நாம் என்னத்தை அனுபவிப்போம்னு ஒவ்வொரு மதங்களையும் ஒன்னொன்னு சொல்றான். எல்லா மதங்களையும் மோக்ஷன்றதான அந்த கான்செப்ட் உண்டு, அதுக்கு அடையிற வேண்டிய வழிகள் எல்லா அந்தந்த மதங்கள்லாம் அதான் போதிக்கிறார். ரொம்ப முக்கியமான மதங்களுக்கு நடுவில் ஏன் இத்தனை மதங்கள்னா, ஒவ்வொருத்தரும் மோட்சம்னா என்ன, மோட்சத்தை எப்படி அடையிறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்றான்றதுனாலதான் இத்தனை மதபேதங்களே, இல்லைன்னா மதபேதங்கள் வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கச்சு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் மோட்சம்னா என்ன, மோட்சத்தை யாரை கேட்டு பெற வேணும், எப்படி அடையணும், மோட்சம் அடைஞ்சா அந்த மோட்ச ஆனந்தம்ன்றது எப்படி இருக்கு, இதுதான் நம்ம சம்பிரதாயத்திலையும் சொல்றோம். இப்போ இதுல எது சத்தியம் அப்படின்னு நிர்தாரணம் பண்றதுக்கு தான் இத்தனை கிரந்தங்கள், அந்தந்த மதங்கள்ல அந்த அத்தனை அத்தனை கிரந்தங்கள் பண்ணி வச்சிருக்கா. அதுல நம்மளுடைய சம்பிரதாயம் தான் சத்தியமான சம்பிரதாயம், நாம் சொல்றக்கூடிய மோட்சம் தான் சத்தியம், நாம் யாரை அடைய வேணும்னு சொல்றோமோ அதுதான் சத்தியம், நாம் எது உபாயமா சொல்றோமோ அதுதான் சத்தியம். அப்படின்றது எப்படி தெரியறதுன்னா, இதெல்லாம் ஆழ்வார் காட்டி கொடுத்ததுனாலதான் தெரியறது. எப்படின்னா ஆழ்வார் என்ன சொல்றாரு, திருவாய் மொழியில கடைசியில சொல்லுச்சு, அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அப்படின்னாரு, நான் மோட்சத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னாரு. நான் மோட்சத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னவா எந்த மதத்திலயுமே யாருமே கிடையாது. எல்லாரும் இது மோட்சத்துக்கு வழி, இப்படிதான் மோட்சத்துக்கு போனோம், மோட்சம்னா இப்படி, மோட்ச அனுபவம்னா இப்படிதான் இருக்கும்னு புஸ்தகங்கள்ல சொன்னவா இருக்காளே ஒழிய, நான் மோட்சத்துக்கு போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னவா யாருமே கிடையாது ஆழ்வார தவிர. அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன, வீடு பெற்ற குருகூர் சடகோபன், நான் மோட்சத்துக்கு வந்துட்டேன், வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு. அதனால இப்ப என்ன, ஆழ்வார் யாரை உபயம், யாரை அடையணும்னு காமிக்கிறாளோ அதுதான் நமக்கும் உபயம். ஆழ்வார் எதை உபாயம், ஆழ்வார் சரணாகதியை அனுஷ்டிச்சு காமிச்சார், அதனால ஆழ்வார் எது உபாயம்னு சொன்னாரோ அந்த சரணாகதி தான் நமக்கும் உபாயம். அதனால நம் சத்தியமா, நம் சம்பிரதாயம் மொத்தமே சத்தியம், அப்படின்னு சொல்றதுக்கே காரணம் என்ன அப்படின்னா, நாம் ஆழ்வாருடைய அருளி செயலையும் அருளி செயல்களை மூலமாக கொண்டு வளர்ந்தரான சம்பிரதாயம். அப்புறம் ஆழ்வார் சொல்லிக் கொடுத்ததான உபாயத்தை அனுஷ்டிச்சு நாம் பெருமாள் அடைகிறோம். ஆழ்வார் அடைஞ்சதான மோட்சத்தை நாமும் அடைகிறோம் அப்படின்றதுனால நம்முடைய சம்பிரதாயம் தான் சத்தியமான சம்பிரதாயம். மற்ற சம்பிரதாயங்கள்லாம் சத்தியத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றதுக்கு இது ஒன்னே போறோம். இது மேற்கொண்டு கிரந்தங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு நாம் இதை நிர்தாரணம் பண்றோம். ஆனால் சாதாரண பாமர ஜனங்களுக்கு இதை ஒன்ன சொன்னி புரிய வச்சாலே போறோம். சிவ வைஷ்ணவ சம்பிரதாயம் பிரபத்தி ஆதாரமாக கொண்ட சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம் தான் உண்மைன்னு சொல்றதுக்கு அம்மாழ்வாருடைய சரித்திரமே நமக்கு பரம கிராக்கியமாக இருக்கு. சுவாமி தேசிகன் பலவாறாக ஆழ்வாரை அனுபவிக்கிறார், ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை அனுபவிக்கிறார். பாதுகாசாஸ்திரத்துல பல இடங்கள்ல ஆழ்வாரை பத்தினதான ஸ்லோகங்கள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு. தேசிக பிரபந்தங்கள் தேசிய பிரபந்தத்துல முக்கியமான இடங்கள் எல்லாத்துலயும் ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கார் சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் முக்கியமா திருவாய்மொழியில ஒவ்வொரு பாசுரத்திலையும் என்னென்ன பகவத் குணத்தை அனுசந்தானம் பண்ணியிருக்கார் ஆழ்வார் அப்படின்னு சொல்றதுக்கு திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்றதான கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது வேற திரமிடோபனிஷத் திருவாய்மொழியுடைய சாரம் சங்கிரகமான சாரம் என்னன்றத அனுசந்தானம் பண்ணியிருக்கார் திரமிடோபனிஷத் சாரன்றதான கிரந்தத்தில். இப்படியாக சுவாமி தேசிகன் பலவாறாக நம்மாழ்வாரையும் நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளையும் அனுபவிச்சிருக்கார். எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் அனுபவிக்கணும்னா அது முடியாது. நான் நாம் இன்னைக்கு எட்கிஞ்சது சுவாமி தேசிகன் எப்படிலாம் ஆழ்வாரையும் ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளையும் அனுபவிச்சிருக்கன்றதை பார்ப்போம். நம் சம்பிரதாயத்தில் திருவாய் மொழியை வேதத்துக்கு சமானமாக சொல்கிறோம். திருவாய் மொழிக்கு வேத சாமியத்தையே சொல்லியிருக்கோம். ஆழ்வார் வெளிச்சிதான திருவாய் மொழியை காலக்ஷேப கிரந்தமாக வச்சுருக்கோம். கிரந்த சதுஷ்டயத்தில் முக்கியமான கிரந்தம் திருவாய்மொழி. திருவாய்மொழியை காலக்ஷேப கிரந்தமாக வச்சுருக்கோம். இது எப்படி சரியாகும்னு கேள்வி. திருவாய்மொழியோ தமிழில் இருக்கு. தமிழ்ன்றது சம்ஸ்கிருதத்துக்கு சமானமான மொழி கிடையாது, நீச்ச பாஷைன்னு சொல்றது. வைதிக கர்மாக்கள் நடுவில் சம்ஸ்கிருதத்தை தவிர வேற எந்த பாஷையும் எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு சாஸ்திரங்கள்ல. வைதிக கர்மாக்கள் நடுவில் எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது, மற்ற வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாதுன்னே இருக்கு. அப்படியாக நிஷேதிக்கப்பட்டிருக்கு. அந்த தமிழில் இருக்கிறது கிரந்தத்தை போய் எப்படி நாம் உபாதேயமாக வச்சுக்கிறது? வேதங்கள் மாறியோ இதிகாசங்கள் மாறியோ சம்ஸ்கிருதத்தில் இல்லையே, இதை எப்படி பிரமாணமாக வச்சுக்கிறதுன்னு கேள்வி. வேதத்து வேதங்களையும் வேதத்துக்கு உபபிரமணங்களாக இருக்கிற, அதாவது வேதத்தில் இருக்கிற அர்த்தங்களை விரிவாக சொல்லி எல்லாருக்கும் புரியக்கூடியதான வகையில் சொல்றதுக்குன்னு அந்த இதிகாச புராணங்கள் தவிர மற்றதை எப்படி பிரமாணமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு சுவாமி தேசிகன் சமாதானம் சொல்றார், பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்சோபச்சாராத் சாச்சாகஸ்திய பிரசூதாத் விக பரிஜகிருஹே பூமிகா பேதயோகியா எத்தக்கிருத்தியம் ஸ்ருதீனாம் முனிகண விஹிதைஹி சேதிஹாசை புராணைஹி தத்ராசௌ சத்வசீம்னா ஷட்டமதன முனேஹே சம்ஹிதா சார்வபூமி. இந்த ஸ்லோகம் தாத்தரி ரத்னாவளியில் இருக்கு. சொல்றார் பாஷா கீதி பிரசஸ்தா, பாஷையும் வசந்ததான பாஷை, கீதியும் உசந்ததான பாஷை. இங்க இன்னொரு கேள்வியும் இருந்தது ஆரம்பத்துல. முதல்ல தமிழ்ல ஏன் இருக்குன்றது ஒண்ணு, இன்னொரு கேள்வி கான ரூபமா இருக்கிறது எப்படி ஒத்துக்க முடியும்? கானம் பண்றதுன்றது பிராமணாளுக்கு நிஷேதிக்கப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. பிராமணாள் கானம் கேளிக்கை இதெல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு இருக்கு. திருவாய் மொழியா கான ரூபமா இருக்கு, அப்படி இருக்கச்சே இதை எப்படி ஒத்துக்க முடியும்னு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்தது, அது ரெண்டுத்துக்கும் பதில் சொல்ற, பாஷையும் வசத்தி கீதையும், இந்த கீதையும் வசத்தி அப்படிங்கிற பாஷை எப்படி வசத்தின்னா, எப்படி சம்ஸ்கிருதமானது சம்ஸ்கிருத அக்ஷரங்கள்லாம் பரமசிவனுடைய உடுக்க சப்தத்திலேருந்து வந்ததுன்னு சொல்றான், அதே மாதிரி தமிழ் அக்ஷரங்களும் பரமசிவனுடைய உடுக்கையிலிருந்து வந்ததுன்னு தான் சொல்றான். அதனால சம்ஸ்கிருதத்தை விட தமிழ் ஒன்றும் நீச்சமான பாஷை கிடையாது. இது முதல். அப்புறம் கீதி பிரசஸ்தா, இந்த கானமும் ரொம்ப உசந்ததான கானம். கானம் சாதாரணமா இந்த பொழுதுபோக்குக்குன்னு சொல்லியிருக்கிறத கானம் தான் சாஸ்திரங்கள்ல நிஷேதிக்கப்பட்டிருக்கே ஒழிய, பகவத் அனுபவமான கானம் பரம உபாதயம் ரொம்ப கண்டிப்பா அவசியம்னே சொல்லியிருக்கு புராணங்கள்ல. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வராக புராணத்துல நம்பாடுவான் சரித்திரம் வருது. நம்பாடுவான்றவன் பெருமாளை கானம் பண்றதுக்குன்னு போறான், அப்பதான் இந்த பிரம்மராட்சஸ் வந்து நடுல தடுத்து நிறுத்துறது. இந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு தெரியும். அதுல அந்த பகவத் கானம்ன்றது எவ்வளவு வசத்தின்னு சொல்றது வராக புராணத்துல ஸ்பஷ்டமாவே சொல்றது. அப்படி இருக்கச்சே பகவத் கானமானது ரொம்ப வசதி தான், அதனால திருவாய்மொழி அவசியம் எடுத்துக்க வேணும். அதுதான் பாஷா கீதி பிரசஸ்தா, பாஷையும் வசதியான பாஷை. இந்த கீதம் கானமும் ரொம்ப வசதியானதுதான். பகவத் சிந்தனா ரூபமாக இருக்கிற கானம் எல்லாருக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அதை நிஷேதம் பண்ணக்கூடாது, அதை மட்டமாவும் நினைக்கக்கூடாதுன்னு சொல்றார். அதுக்கப்புறம் பகவதி வச்சனாத் ராஜவத் சோபச்சாரார் லௌகிக விருத்தாந்தத்தையும் சொல்றார். பெருமாள் வந்து ஏகச்சக்கராதிபதியா இருக்கிற சக்கரவர்த்தி மாதிரி, ராஜா மாதிரி ராஜாவை வெவ்வேறு தேசங்கள்லேன்னு வந்து வெவ்வேறு மொழிகள்ல தான் புகழ்வா, புகழ்ந்து பேசுறதுன்றது உண்டு. அப்படிதான் எல்லா மொழிகள்லையும் ஆழ்வா பெருமாளை வசதியாக சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதனும் ஆழ்வார் பகவத் அனுபவமே ஒரு பரிவாகமாக சொன்னதுனால இதுல எந்த ஒரு குறவும் கிடையாது அப்படின்னார். அதுக்கடுத்தது சாச்சாகஸ்திய பிரசூத்தாத், அகஸ்தியர் பண்றதான மொழி தமிழ்ன்ற பாஷையே அகஸ்தியர்ன்றதான பிராமணோத்தமரான ரிஷி ஆரம்பிச்சு வச்சதான் மொழி. நமக்கு எல்லாத்துக்குமே பிரமாணங்கள் ரிஷிகள் சொன்னதுன்னா, நம்ம எல்லா கர்மாக்களுக்குமே பிரமாணமே ரிஷிகள் சொல்லி வச்சதுதான். அப்படி இருக்கச்சே அந்த ரிஷி ஆரம்பிச்சு வச்சதான மொழி எப்படி நீச்ச பாஷையாகும்? அகஸ்தியர் தான் தமிழ் பாஷையை பிரவர்த்திச்சு அதை தொல்காப்பியருக்கு சொல்லி, தொல்காப்பியர் தான் முதல் முதல்ல தமிழுக்கு இலக்கணம் பண்ணகன்றது சொல்றது. அப்படிதான் சரித்திரம், தமிழுக்கு ஆரம்பமே அப்படிதான். அதனால அகஸ்திய பிரஸ்துதமா இருக்கிறதா மொழியினால இந்த தமிழ் பாஷை நீச்சமான பாஷைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அவ கேள்வி கேட்டா, இதிகாச புராணங்கள்லாம் இருக்கச்சே எதுக்கு திருவாய் மொழின்றது எதுக்கு தனியா தனியா வச்சுக்க வேண்டாமே, இத்திஹாச புராணங்களே போருமே, வேதத்துல இருக்கிற அர்த்தங்களை சொல்றதுக்கு இத்திஹாச புராணங்கள் தான் ஏற்கனவே இருக்கு, எதுக்கு திருவாய் மொழி அப்படின்னா. அதுக்கு ஒரு சொல்ற, தத்ராசோ சத்வசீன்னஹா சடமுதனமுதே சம்ஹிதா சார்வபூமி. நீங்க சொல்ற இத்திஹாச புராணங்களுக்கெல்லாம் சார்வபூமன்னா ராஜான்னு அர்த்தம். இந்த இத்திஹாச கூட்டங்களுக்கே, இத்திஹாச புராணங்கள் கூட்டங்களுக்கே ராஜாவா இருக்கிறது தான் திருவாய் மொழி அப்படின்னாரு. சட்டமதனமுனேகே சம்ஹிதா சார்வபூமி. இவர் சட்டமதனமுனி நம்மாழ்வார் பண்ணாரே, நம்மாழ்வாருடைய சம்ஹிதை திருவாய் மொழி இருக்கே அதுதான் சார்வபூமி, ராஜா மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, திருப்பாவனுடைய வியாக்கியானம் ஆரம்பத்திலேயே வரும், ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் எவ்வளவு பேதம் அப்படின்னா, ரிஷிகளுடைய பிரபாவங்கள்லாம் கடுகு மாதிரி, ஆழ்வார்களுடைய பிரபாவம்லாம் மலை மாதிரி அப்படின்னு. மலைக்கும் கடுகுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் ஆழ்வாருடைய பிரபாவங்களுக்கும் ரிஷிகளுடைய பிரபாவங்களுக்கும். ஏன் அப்படின்னா, ரிஷிகள் எல்லாரும் பரமே காந்திகளா இருந்தார்னு சொல்ல முடியாது. சதா சர்வகாலமும் பகவத் சிந்தனையோடையே இருந்தார்னு சொல்ல முடியாது. பகவத் சிந்தனையும் உண்டு, மற்ற சிந்தனைகள் மற்ற வியாபாரங்களும் வச்சுருந்தா, ஆனா ஆழ்வார்கள் பகவத் சிந்தனை தவிர வேறு எதுவுமே வச்சுக்கல. அதுவும் குறிப்பா நம்மாழ்வார், அவருக்கு பகவத் தியானம் பகவத் அனுபவம் தவிர எதுவுமே தெரியாது. அப்படி இருந்து சொன்னப்பட்டதான திருவாய் மொழி மற்ற இதிகாச புராணங்களும் காட்டிலும் பல மடங்கு வசத்தினர். சட்டமத்தன் முனேகே சம்ஹிதா சர்வபூமி. அதனால பரமகிராக்கியமான கிரந்தம் தான் திருவாய் மொழி. திருவாய் மொழி மூலமாக கொண்டு நாம் சம்பிரதாயத்தை வச்சுக்கிறோன்றதுல எந்த ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்னு சுவாமி தேசனுடைய அபிப்பிராயம். சரி, திருவாய் மொழியை ஒத்துட்டோம், அவெல்லாம் சொல்றா திருவாய் மொழியை ஒத்துக்கிறோம் சரி. ஆனா அந்த திருவாய் மொழியில ஒரே சிங்கார ரசமா இருக்கே, சிங்காரம்னா காதல், காதல்ன்ற அந்த காதல் ரசம்னு சொல்றோமே தமிழ்ல, அதுதான் காதல் சிங்காரம்னு சொல்றது. ஒரே சிங்கார ரசமா இருக்கே, இதை போய் எப்படி ஒத்துக்கிறது? சார், ஆழ்வார் பல இடங்கள்ல நாய்க்காபாவத்துல பாடியிருக்காரு. ஆழ்வாருக்கு நாய்க்காபாவம் எப்படி ஒட்டி வரும்? ஆழ்வாரும் புருஷர், பெருமானும் புருஷர், இதுல ஆழ்வாருக்கு நாய்க்காபாவம்ன்றது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு சுவாமி தேசிகன் சமாதானம் சொல்ற, பாஞ்சாலி காத்ருஷோபா ஹிருத ஹிருதயவதூ வர்க்க பும்பாவணீத்யா பத்யோ பத்மாசகாயே பிரணயினி பஜதக பிரேயசி பாரதந்திரியம் பக்தி ஷிருங்காரவத்யா பரிணமதி முனேர் பாவபந்த பிரதிம்னா யோகாத் பிராகுத்தராப ஸ்திதிரிஹ விரகோ தேசிகா ஸ்தத்ர தூதாஹ. அஞ்சாலி காத்ரசோபா. மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம், பாஞ்சால்யா பத்மபத்ராட்சியாக ஸ்நாயந்த்யா ஜகனம் கணம் யாஸ்திரியோ திருஷ்டவஸ்தியஸ்தாக பும்பாவம் மனசா யயுகு. பும்பாவம் மனசா யயுகு அப்படின்னார். திரௌபதி குளிச்சுட்டு இருந்தாலாம், குளிச்சுட்டு இருக்கச்சே அவ கூட இருந்த செடிமார்கள் தோழிகள்லாம் இருந்தாலும், அவள் எல்லாம் அந்த திரௌபதி குளிக்கிறது அழகை பார்த்துட்டு, ஐயோ நம்மளால ஒரு புருஷனா இருந்து இதெல்லாம் அனுபவிக்க முடியலையே, நம்ம எல்லாம் ஸ்திரீயா போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பும்பாவம் மனசா யயுகு அப்படின்னார். பும்பாவம், இந்த ஸ்திரீகள்லாம் புருஷ பாவத்தை அடைஞ்சாலாம். அந்த மாதிரி ஆழ்வார் பெருமாளை அனுசந்தானம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி அந்த பகவத் அனுபவத்துல வந்த பாரதந்திரியத்தினால நாயிகா பாவத்தை அடைஞ்சது. எப்படி பிராட்டிமார்கள்லாம் பெருமாளை அனுபவிக்கிறாளோ அந்த மாதிரி நாமும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற அந்த பாரதந்திரிய பரவசத்தினால நாயிகா பாவத்தை அடைஞ்சார். அதனால ஒன்று ஒரு குறையும் கிடையாது. எப்படியாக ஸ்திரீகள் சாதாரணமா இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்திரீ திரௌபதி, அவளை பார்த்து கூட ஸ்திரீகள்லாம் ஐயோ நம்ம புருஷாலா மாறிண்டா எப்படி இருக்கும், எப்படி அனுபவிக்கலாம்னு அவளுக்கு தோன்றதோ, சர்வோத்கிருஷ்டனான எம்பெருமான அனுபவிக்கச்சே அந்த பாரதந்திரிய பரவசத்தினால நம்ம எல்லாம் பிராட்டியா இருந்து பெருமாள் அனுபவிக்கலாம்னு தோன்றதுல என்ன தப்புன்னு கேட்கறது. அதனால கண்டிப்பா தோணும். பத்யோ பத்மாசகாயே பிரணயினி பஜதக பிரேயசி பாரதந்திரியம். இந்த பத்மாசகாயே இந்த பெருமாளிடத்தில் பஜதக பிரேயசி பாரதந்திரியம் பிரணயினி பஜதக, இந்த பிராட்டிமார்கள்லாம் எப்படி பாரதந்திரிய அனுசந்தானம் பண்றாளோ அந்த மாதிரி அவ்வளவு பாரதந்திரிய அனுசந்தானத்தை பண்ணி ஆழ்வாருக்கு நாயகாபாவம் பெருமாளிடத்துல மேலிட்டது அப்படின்றதுனால ஒரு குறைவும் இல்லை அப்படின்னார். சரி சரி, நாயகாபாவம் ஒருத்தம் ஸ்ருங்கார ரசத்தை போய் எப்படி ஒத்துக்கிறது, திருவாய்மொழி பூராவும் ஸ்ருங்கார ரசமா இருக்கு, இது எப்படி ஒத்துக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு சுவாமி தேசிகன் சொல்றாரு, பக்தி ஸ்ருங்கார வத்தியா பரிணமதி. பக்தி தான், பெருமாள் மேல கொண்ட பக்தி தான் ஸ்ருங்காரமாக பரிணமிக்கிறது. பெருமாள் மேல பெருமாள் ஆழ்வார் பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்க, அந்த பக்தி யோகம் தான் பெருமாள் மேல ஆழ்வார் பண்றதான காதல். அந்த பக்தி யோகத்துல இப்ப பெருமாள் சேவை தராரோ அது பெருமாள் அந்த ஆனந்தத்துல சொல்ற பாசுரங்கள்லாம் தான் சுகமான பாசுரங்கள். எப்பவும் பெருமாள் பக்தி யோகத்துல திடீர்னு காணாம போயிட்டா பெருமாள் எங்க பெருமாள் எங்கன்னு அந்த தியானத்துல தேடுறாரே, அதுதான் ஆழ்வாருடைய விரகம். இந்த பக்தி பக்தி யோகம் தான் ஸ்ருங்காரசமா பரிணமிக்கிறதே ஒழிய, இது சாதாரணமா நாம் லௌகிக ரீதியா சொல்றோமே ஸ்ருங்காரம் அப்படின்றது இது எடுத்துக்கூடாது. பக்தியோ பக்தியே காதல் தான். நம் சுவாமி தேசிகன் அதனால்தான் பல இடங்கள்ல பக்தி யோகத்தை சொல்லச்சே காதல்ன்ற சப்தத்தினாலே சொல்லுவார், கர்மமும் ஞானமும் கொண்டெழும் காதலுக்கோர் இலக்கென்று அப்படின்னார். கீதார்த்த சங்கரம் ஆரம்பிக்கச்சே கர்மமும் ஞானமும், கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகத்துக்கு சககாரமா இருக்கு, கர்மமும் ஞானமும் கொண்டெழும் காதலுக்கோர் இலக்கென்று, காதலுக்கு ஓர் இலக்கு, இந்த பக்தி யோகத்துக்கு யார் இலக்கு அப்படின்னா பெருமாள் தான் அப்படின்னார் கீதார்த்த சங்கர ஆரம்பத்துல. அங்க சொல்லச்சே பக்தி யோகம்ன்ற சப்தத்துக்கு சமானமா சொல்லணும்னா காதல் அப்படின்னார் தமிழ்ல. அதனால இங்கெல்லாம் காதல் அப்படின்னா ஆழ்வார் பெருமாள் மேல கொண்ட காதல் அப்படின்னா ஆழ்வார் பெருமாள் மேல பண்ற பக்தின்னு அர்த்தம். அதனால பக்தி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமதி, அதுதான் ஸ்ருங்கார ரூபமாக பரிணமிக்கிறதே ஒழிய அதுல ஒன்னும் தோஷம் கிடையாது. நம்ம லௌகிக ரீதியா சொல்ற ஸ்ருங்காரம் அங்க கிடையாது அப்படின்னார். அப்புறம் அடுத்தது சுவாமி தேசிகன் பிரபந்ததாரத்துல ஒவ்வொரு ஆழ்வாருடைய அவதாரம் எங்க, அவர் பண்ணதான கிரந்தங்கள் என்னன்னா சொல்லிட்டே வர கிரமமா அந்த ரீதியில நம்மாழ்வார சொல்லச்சு, முன்னுரைத்த திருவிருத்தம் ஒரு பாட்டும் முறையில் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டும் மண்ணியனற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி என்ற தேழு பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையறவே ஆயிரத்துறுநூற்றிரண்டு பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தண்ணில் எழில் குறுகை வருமாறு ஆயிரங்கணியே. ஆழ்வார் பண்ண பிரபந்தங்கள்லாம் என்னன்னு சொல்றார், அதை வரிசக்கிரமமா சொல்றார். ஆழ்வார் முதல்ல பண்ணதான பிரபந்தம் திருவிருத்தம், அதுக்கப்புறம் பண்ணதான பிரபந்தம் திருவாசிரியம், அதுக்கப்புறம் மூணாவது பெரிய திருவந்தாதி, நாலாவது திருவாய்மொழி, இதுதான் கிரமம். இதுல நம் வடகள சம்பிரதாயத்துல அகோபிலமட சம்பிரதாயம் தவிர்த்து பரகாலமட சம்பிரதாயம் ஆடணும், முனித்திரயத்தில் ஆண்டவன் அசவம், வேதாந்தப்பட்டி சுவாமி சம்பிரதாயம், நால்பாக சம்பிரதாயம், எல்லா சம்பிரதாயங்களிலும் திருவாய்மொழி 3000 திருவிருத்தம் திருவாசிரியம் பிரிவு திருவந்தாதின்றதுலாம் இருக்கு. இந்த இயற்பாவை 4000 சேவாகலம் பண்றது அனுஷ்டானத்தில் வச்சுட்டு இருக்கும். அகோபிலமடத்தார் சம்பிரதாயங்களிலும் என்னாச்சாரிய சம்பிரதாயத்திலையும் 3000 இயற்பா 4000 திருவாய்மொழின்னு வச்சுருக்கா. ஓ, அவளுக்கு சுவாமி தேசிகன் சொன்ன கிரமம் ஒத்து போயிடுது. சுவாமி தேசிகன் முதல்ல திருவருத்தம் திருவாசிரியம் பிரிய திருவந்தாதின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கடைசி ஆழ்வாருடைய சரம பிரபந்தம் திருவாய்மொழி அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அவளுக்கு சுவாமி தேசிகன் பண்ண கிரமமே ஒத்து போயிடுது. இப்போ நமக்கு தான் கேள்வி வருது, வடகள சம்பிரதாயத்திலேயே அகோவிலமட சம்பிரதாயம் தவிர்த்து மற்ற சம்பிரதாயஸ்தர்களுக்கெல்லாம் கேள்வி வருது, நீங்கள்லாம் 3000 திருவாய்மொழினும் 4000 இயற்பான அனுசந்தானத்தை வச்சுன்னு இருக்கீங்களே, இது எப்படி சரி வரும் அப்படின்றது கேள்வி. அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னா, தமிழ்ல 3 தமிழ் சொல்றா, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொல்றா. இயல் தமிழ்னா ப்ரோஸ், அப்புறம் இசைத்தமிழ்னா போயட்ரி, நாடகத்தமிழ்னா நமக்கு தெரியும் நாடகங்கள். திவ்ய பிரபந்தத்துல சொல்லச்சு முதல் 3000 பாசமும் இசைத்தமிழ்ல வந்தது. இயற்பா வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ்ல வந்ததுன்னா எல்லா பாசுரங்களுக்கும் ராகம் தாளம்லாம் உண்டு. திவ்ய பிரபந்த புஸ்தகங்கள் அருள்செயல் புஸ்தகங்கள்லயே இருக்கும், ஒவ்வொரு 10 பாட்டுக்கு முன்னாடியும் இது என்ன ராகம், இது ரங்க தாளம் அப்படின்னு எழுதியிருக்கும். இதே இயற்பாக்கு ராகம் தாளம்லாம் கிடையாது. அதனால இந்த இசைத்தமிழ்ல சொன்ன பிரபந்தங்கள் 3 ஒன்னா அனுசந்தானம் பண்ணணும், அதுக்கப்புறம் இயல் தமிழ்ல ராகம் தாளம்லாம் இல்லாதத தனியா அனுசந்தானம் பண்ணணும்ன்றது நாம் வழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். இது இந்த கிரமமானது ஸ்ரீமன் நாதமுனிகள் ஏற்படுத்தினதான கிரமம். நாதமுனிகள் தான் ஏற்கனவே நடந்துருந்த திருவாய்மொழி திருநாள் 10 முன்னாடி பகல் 10 பகல் பத்து உற்சவத்தை ஆரம்பிச்சு அதுல முதல் 2000 பாசுரங்கள், அதாவது 1000 பெரிய திருமொழியும் அனுசந்தானம் பண்ணும். அதுக்கப்புறம் திருவாய்மொழி திருநாள் 10 வைகுண்ட ஏகாதசி ஆரம்பிச்சு திருவாய்மொழி திருநாள் 10, அதுக்கப்புறம் கடைசி நாள் இயற்பா அப்படின்ற இந்த கிரமத்தை ஏற்படுத்தி வச்சவர் நாதமுனிகள். நாதமுனிகளுக்கு 3000 இயல்பான்ற அந்த அவர் அது அவரோட சித்தாந்தமா இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்னா, என்ன பண்ணிருப்பார், முதல் 10 முதலாயிரம் பெரிய திருமொழியும், அதுக்கப்புறம் நடுவில் 1 ஏற்பா, அதுக்கப்புறம் திருவாய்மொழி திருநாள் தொடங்கி 10 திருவாய்மொழின்னு வச்சிருக்கலாம். ஆனா நாதமுனிகளின் சித்தாந்தம் என்ன அப்படின்னா, இது முதல் 10 பகல் 10 முதலாயிரம் திருவாய்மொழியும் 1000 திருமொழியும், 3000 திருவாய்மொழிக்கு தனியா 10, அதுக்கப்புறம் கடைசி 1000 இயற்பாக்கு கடை 21 அப்படின்ற கிரமத்தை ஏற்படுத்தி வச்சிருக்க ஸ்ரீமன் நாதமுனிகள். அதனால நாம் வடகள சம்பிரதாயத்தை என்ன கிரமம் நாம் அனுசந்தானத்துல வச்சுட்டு இருக்கோமோ அந்த அனுசந்தானம் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஏற்படுத்தினதான நிர்வாகம் தான். அதனால அது ஒன்றும் குறைவு கிடையாது. சில பேர் தேசியனுக்கு விருத்தமா இருக்கு இந்த கிரமம், தேசியன் சொன்னதுக்கு விருத்தமா இருக்கு, திருவருத்தம் தான் முதல்ல அதுக்கப்புறம் திருவாசிரியம்னு சுவாமி தேசியன் சாதிச்சிருக்காரு அப்படின்னா அந்த கிரமத்துல சொல்லலாம். ஆனால் ஆழ்வார் எந்த கிரமத்துல பிரபந்தத்தை சொல்றாரோ அந்த கிரமத்துலதான் நாம் பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்றோம் அப்படின்றது வழக்கம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்ன இப்ப திருமணி ஆழ்வார் எடுத்துட்டோம்னா, திருமணி ஆழ்வார் சொல்லதே தேசிய என்ன சொல்றார், தைமகத்தில் வரும் மழிசைப்பரனே மற்ற சமயங்கள் படதறிந்து மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேதச் செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டும் விளங்கிய 120 மெய்மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் விளங்கிய 120 தப்பாமல் அப்படின்னார். ஆக திருமேசி ஆழ்வார் முதல்ல நான்முகன் திருவந்தாதியும் அதுக்கப்புறம் திருச்சந்த விருத்தம் பண்ணார் அப்படின்றது இருக்கு. ஆனா நாம் அனுசந்தானத்துல என்ன பண்றோம், திருச்சந்த விருத்தத்தை 1000 இருக்கிறதுனால முன்னாடி அனுசந்தானம் பண்றோம், நான்முகன் திறந்தாரி பின்னாடிதான் அனுசந்தானம் பண்றோம். அதனால சுவாமி தேசிகன் எந்த கிரமத்துல ஆழ்வார் இந்த பிரபந்தங்கிற அருளி செய்தார்னு தான் சொல்றாரு ஒழிய அந்த கிரமத்துலதான் அனுசந்தானம் பண்ணணும்ன்றது நீதி கிடையாது. அதனால நாம் தேசிகனுக்கு விருத்தமா நம்முடைய கிரமம் இல்லை. வடகிழையாருடைய கிரமம் சரிதான், நாசமொழிகளுடைய நிர்வாகம் எதுவோ அதை அனுசரித்து நாம் இந்த கிரமத்தில் சொல்றோம். அவ மத்த வாழ்லாம் சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி அவதார கிரமத்துல பிரபந்தங்கள் என்ன அவதாரம் என்ன கிரமத்துல ஆழ்வார் நம்ம ஆழ்வார் பிரபந்தங்களை சொன்னாரோ எந்த கிரமத்துல பிரபந்தங்கள் அவதாரம் பண்ணித்தோ அந்த கிரமத்துல சொல்றா அப்படின்றதுனால நம் அனுசந்தான கிரமத்துல எந்த ஒரு குறவும் இல்லை அப்படின்றது ஸ்பஷ்டமா தெரிகிறது. இப்படியாக இன்னைக்கு நாம் சுவாமி தேசிகன் ஆழ்வாரை அனுபவித்த ரீதியில் கிஞ்சித்து பார்த்தோம். ஆழ்வார் சொன்ன மாதிரி நல்ல பதத்தால் மனைவாழ்வர் திருநக்ஷத்திர தினமான இன்னைக்கு நாம் எக்கிஞ்சது ஆழ்வாரை சுவாமி தேசிகன் காண்பி சரித்தையில் அனுபவிச்சோம். பிரசங்காத்த அதுல சில வந்த விசாரங்கள் அதையும் அனுபவிச்சோம். ஆழ்வார் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வண்டீர் மக்களே அப்படின்னு சாதிச்ச ரீதியில நாம் எல்லாருக்கும் இந்த இனம் சகல சௌபாகியங்களும் ஆழ்வார் அனுகிரகத்திலும் எம்பெருமான் அனுகிரகத்திலும் கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்திச்சென்று முடிச்சுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.